லட்சுமீநாசமாரம்பாம் நாதஜாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யமச்சுதபதாம் புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோ ஸ்ரீகேசிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே. யஸ்ய வாக்வ்ருத்தி பர்யந்தாய யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. யோந்த பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசூக்தாம் சஞ்சீவயத்தை கிள சக்தி தரஸ்வதாம்னா அந்யாஸ்தாஸ்தரணஸ்ரவணத்வகாதீன் பிராணான் நமோ பகவதே புருஷாய தஸ்மை விசுத்த விஞ்ஞான கணஸ்வரூபம் விஞ்ஞான விசாரண பத்த தீக்ஷம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் மயக்ரீவமஹம் பிரபத்யே. ஜெயத்யாசிருத சந்த்ராசத்வாந்த வித்வம்சனோதயஹ பிரபாவான் சீதையா தேவ்யா பரமவ்யோம பாஸ்கரஹ. சர்வேபியா நமஸ்காரஹ. ரகுவீர கத்தியத்தில் இன்னைக்கு நாம 73வது சூர்ணிக்கையை பார்க்கலாம். புஷ்பகரபச கோஷ்பதீகிருத ககனார்ணவா புஷ்பக ரபச கோஷ்பதீகிருத ககனார்ணவா. இந்த இடத்துல கதி அப்படின்னு ஒரு பாடமும் இருக்கு. புஷ்பக ரபச கதி கோஷ்பதி கிருத ககனார்ணவா. புஷ்பக பெருமாள் இன்னைக்கு எல்லாம் பூர்த்தியாகி அயோத்திக்கு திரும்பக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு நிகழ்ச்சிய சுவாமி ரிஷிகன் இந்த சூர்ணிக்கையில் சொல்றார். நிறைய விஷயங்கள் இருக்கு, அது எல்லாத்தையும் சுருக்கி ஒரே சூர்ணிக்கையில சுவாமி ரிஷிகன் இந்த இடத்துல சாதிச்சுட்டார். ராமனுக்கு பெருமாள் சத்கார ராமனுக்கு விபீஷணன் சத்காரம் பண்றார். வானர சேனைகளுக்கெல்லாம் சத்காரம் பண்றார், பரிசளிக்கிறார்கள். புஷ்பக விமானத்தில் ஏறி அயோத்திக்கு திரும்புறார். பரத்வாஜ ஆசிரமத்தில் பெருமாள் இறங்கி பரத்வாஜ ஆசிரமத்தில் இளைப்பாடுறது, அங்கிருந்து பரதனிடத்துல ஹனுமான் அனுப்புறது, ஹனுமான் ராமனிடத்துல விருத்தாந்தங்கள் ராமனுடைய விருத்தாந்தங்கள் எல்லாம் பரதனிடத்துல தெரிவிக்கிறார். பரதனும் ராமனும் சந்திக்கக்கூடிய ஒரு இந்த நிகழ்ச்சி, இது எல்லாத்தையும் சுருக்கி புஷ்பகரபச கோஷ்பதி கிருத ககனார்ணவா இந்த சூர்ணிக்கையில சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். லீலா லங்கித தூராத்வா விமான வரவேகத விசுத்த பாவ பரத சேவித பாத்து ராகவா அப்படின்னு இது ஒரு ஸ்லோகம் பெரியவாள் இந்த இடத்துல பண்ணியிருக்கான். புஷ்பக விமானத்தினுடைய ரபச கதி வேகமான ஒரு கதியினாலே கோஷ்பதீகிருத்த மாட்டுக்குளம்படியாக்கப்பட்ட, அதாவது சீக்கிரமாகவே லங்கையிலிருந்து அயோத்தியா எவ்வளவு தூரம் அது சீக்கிரமாகவே கடந்து வந்துட்டாலும் அந்த தூரத்தை ககனார்ணவா ஆகாசமாகிற சமுத்திரத்தை உடையவனே அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த இடத்துல சொல்றார். போன சூர்ணிக்கையில கபுஷ்பித ரிபு பக்ஷா போன சூர்ணிக்கையிலே சுவாமி தேசிகன் சத்ருவே இல்லாதவனாக இருக்கிறான் பெருமாள் அப்படின்றத சாதித்தார். இந்த ஆகாச புஷ்பம் அப்படின்னு ஒன்று சொல்லுவார், அரவிந்த லோச்சனம் அப்படின்னு, அது வந்து அபாவத்துக்கு இல்லாத ஒரு விஷயத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு. அது மாதிரி வந்தியாசுதன் மலடியின் மகன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? முயல் கொம்பு அது மாதிரி இல்லாத ஒரு பதார்த்தத்தை சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். அது மாதிரி சத்ரு பட்சமே இல்லை இவங்கிட்ட. கபுஷ்பித ரிபு பக்ஷ, கபுஷ்பிதம் க அப்படின்னா ஆகாசம் அர்த்தம், கம் அப்படின்னா ஆகாசம், கபுஷ்பம் அப்படின்னா ஆகாச புஷ்பம். அது எப்படி அபாவ பதார்த்தமோ இல்ல இல்லையோ லோகத்துல, அது மாதிரி பெருமாளுக்கு சத்ருக்களே இல்லை. சத்ருக்களே இல்ல அப்படின்னால அண்ட சராச்சரங்களும் அவருக்கு சுகத்துகளாக போனபடினால அவர் என்ன சொல்றாலோ அதை கேட்கறதுக்கு தயாரா இருக்கா மொத்த பேரும். ஸ்நானானிச்ச ராங்கராங்க ஸ்நானானிச்ச அங்க ராகாணி வஸ்திரான் யாபரணானிச்ச சந்தனானிச்ச திவ்யானி மால்யானி விவிதானிச்ச பிரதி கிருண்ணீஸ்வ தற்சர்வம் மதனுகிரக காமியா அப்படின்னு விபீஷணாழ்வார் பெருமாளிடத்துல விண்ணப்பம் பண்றார். வஸ்திரங்கள் எடுத்துக்கணும், ஆபரணங்கள் போட்டுக்கணும், ஸ்நானம் பண்ணுங்கோ அப்படி எல்லாத்தையுமே சொல்ற பெருமாள் இடத்துல விபீஷணர் சொன்ன கேட்ட உடனே பெருமாள் சொல்ற, தம் துமே பிராத்தரம் திருட்டும் பரதம் துவரத்தே மன உபஸ்தாபயமே க்ஷிப்ரம் விமானம், தம் துமே பரதம் பிராத்தரம் திரட்டும் பரதம் துவரத்தே மனஹா உபஸ்தாபய உபஸ்தாபய மே க்ஷிப்ரம் விமானம் ராட்சசேஸ்வரம். என்னுடைய மனசு இருக்கே அது பரதனை பார்க்க ஆசைப்படுறது. என் பேர் பட்டவனவன், இப்ப நான் வந்து ஸ்நானத்துக்கோ ஆபரணங்களுக்கோ ஆபரணங்களை போட்டுக்கிறதுலயோ இல்ல ஸ்நானம் பண்றதுலயோ புதுசா வஸ்திரங்களை உடுத்திக்கிறதுலயோ என் மனசு போகல. அதனால எனக்கு ஒரு காரியம் பண்ணு, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எனக்கு விமானத்தை ஏற்பாடு பண்ணு. அதனால நான் புஷ்பக விமானத்தில் ஏறி சீதையோட கூட அயோத்திக்கு போகணும் அப்படின்னு சொல்ல, என் தம்பி பரதனை பார்க்கறதுக்கு என் மனசு துடிக்கிறது அப்படின்ற பெருமாள் சொல்லிட்டாரோ இல்லையோ உடனே சரியின்னு விபீஷணர். அதுக்கு உண்டான காரியங்கள் எல்லாத்தையுமே பார்க்கிறார், எல்லாத்தையும் பார்க்கிறா. கிளம்புறா, புஷ்பக விமானத்தில் ஏறுறார். புஷ்பக விமானத்தில் ஏறி அயோத்திக்கு கிளம்புறதுக்கு தயாராக அந்த விமானம் காட்ட போல வேகமாக மேகத்தை கடந்து போறதாம். ராமன் நான்கு புறமும் பார்த்துட்டு சீதையின் இடத்துல நான்கு புறத்திலையும் பார்த்தவாறு சீதை நிறத்தில் வழியில் கண்ட நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே சொல்ற. அந்த லங்கா சாதாரணமா இல்ல, கைலாய பர்வத்திற்கு இணையா இருக்கு அந்த லங்கா. வானரர்களுடையவும் எல்லா அரக்கர்களுடைய ரத்தங்களும் தோய்ந்திருக்கக்கூடிய அந்த போர்க்களத்தை பாருன்னு சொல்றார். பல வரங்கள் பெற்ற அந்த அரக்கன் ராவணனை சீதையின் நிமித்தமாக கொன்ன இடத்தை காண்பிக்கிறார். இங்கதான் ராவணன் விழுந்தான், இங்கதான் பிரகஸ்தன், இங்கதான் கும்பகர்ணன், இங்கதான் தூம்ராட்சன், இங்கதான் வித்யன்மாலி, சுஷேணன் அப்படின்ற ஒரு அரக்கன் கொல்லப்பட்டான் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்றார். இந்த இந்த சமுத்திரத்தை தாண்டிதான் ஹனுமான் உன்ன பார்க்க வந்தார். இங்கதான் மைனா கமல இருக்கு, சேத்து வந்தம் பாரு, எப்படி நாங்க கட்டியிருக்கோம் பாரு. இதுலேருந்து ஒன்னு ஒன்னா ஒன்னு ஒன்னா சொல்ற, கோதாவரிய பாரு, யமுனிய பாருன்னு ஒன்னு ஒன்னா காண்பிச்சுட்டே போறார். இதுதான் அழகான கோதாவரி நதி. அகஸ்தியருடைய ஆசிரமம் பாரு, சுதீக்ஷ்ணருடைய ஆசிரமத்தை பாரு, குலபதியா இருக்கக்கூடிய அத்ரிமுனிவருடைய ஆசிரமத்தை பாரு, அனசூய தேவியை பார்த்தியே அந்த இடத்தை பாரு, யமுனா நதி எப்படி இருக்கு பாரு. ஒன்னு ஒன்னா ஒன்னு ஒன்னா சொல்றேன். சொல்லும்போது பரத்வாஜருடைய ஆசிரமம் வருது. பரத்வாஜருடைய ஆசிரமத்தில் வந்து பாருங்க, 14 வருஷங்கள் கடந்த பிறகு பஞ்சமி திதியில பரத்வாஜ ஆசிரமத்துக்கு வந்து அந்த பரத்வாஜருக்கு வேண்டிய சத்காரங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு அயோத்திக்கு போறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிவிச்சு, அயோத்தி மாநகரம் எப்படி இருக்கு, நாம் போகலாமா, பரதன் சஞ்சலம் இல்லாமல் பக்தியோடு இருக்கானா, தாய்கள் மூணு பேரும் சுகமா இருக்காளா, ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சந்தேகம் இல்லையா, எல்லாருக்குமே இருக்கும். திடீர்னு போன உள்ள வர அதை வெளில போன்ட்டா, பரதன் அப்படிப்பட்டவன் இல்ல. உடனே பரத்வாஜர் சொல்றார், ராமா கவலைப்படாத, பரதன் கம்மன் சொல்றா உன்னிலும் நல்லவன். பார்க்கிறா பரதன் அவ்வளவு நல்லவன், நீ பூ பழத்தை சாப்பிட்டு வாழ்ந்தன்னா அவனும் அப்படியே வாழ்ந்தான், நீ நகரத்து உள்ள பிரவேசிக்கல அவனும் நகரத்து உள்ள பிரவேசிக்கல, நந்தி கிராமத்திலேயே இருக்கான், நீ மர உறுதி தரித்துக் கொண்டாய் அவனும் மர உறுதி தரித்துட்டு இருக்கான், நீ படுற கஷ்டங்கள்லாம் அவனும் பட்டு இருக்கான். அழுக்கடைந்த ஒரு ஜடாதாரியாகத்தான் ரெண்டு பாதுகைகளையும் தன் முன்னாடி வச்சுட்டு அரசாண்டிருக்கான தவிர வேற எதுவுமே இல்லை. எப்பேற்பட்டவன் பரதன் தெரியுமா அப்படின்னு. சீக்கிரமா போ, பரதன் அக்னிகுண்டத்தை மூட்டிட்டு அதுல வந்து அவன் அக்னி பிரவேசம் பண்றதுக்கு தயாரா இருக்கான் அப்படின்னு. உடனே இந்த நாள் இந்த நட்சத்திரம் இந்த நேரம் இந்த நாளிகை இதுல வராத போனால் நான் அக்னி பிரவேசம் பண்ணிடுவேன்னு முன்னாடி சொன்னது ராமனுக்கு ஞாபகம் வருது. உடனே ஹனுமான போய் பரதனிடத்துல விஷயத்தை சொல்றதுக்கு அனுப்புறார். இதுல தெரிஞ்சுக்கலாம், புஷ்பக விமானத்தை காட்டிலும் வேகமாக போகக்கூடியவர் ஆஞ்சநேயர் அப்படின்னு. புஷ்ப விமானமே லேட்டாகும் போல் இருக்கு, அதை காட்டிலும் வேகமா போகணும், அது வாயு பகவான் வாயு புத்திரனால தான் முடியும் அப்படின்றது தெரியுது. பரதன் கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லு அப்படின்ற. அயோத்திக்கு கூப்பிடுற தூரத்துல ஒரு நந்தி கிராமம் அப்படின்ற இடத்துல ஒரு ஆசிரமத்தில் பரதன் எழுந்தருளியிருக்கார். ஹனுமான் அவரை பார்க்கிறார், பார்த்தா இப்படி இருக்க மரவுரியும் மான்தோலையும் அழுக்கடைந்த ஒரு திருமேனியோடு ராமனை காணாத ஒரு சோகத்தினால வாடி வதங்கி போய் ஒரு கனிகளையும் கிழங்குகளையுமே சாட்டின் இருக்கார் பரதன். அசைக்க முடியாத ஒரு பக்தி. பார்த்தால் இந்த 14 ஆண்டுகள் அவருடைய தேஜஸ் பெருகின்றே போயிருக்கு. எப்படின்னா பிரம்மரிஷிக்கு என்ன தேஜஸ் இருக்குமோ அந்த தேஜஸ் பரதனிடத்தில் இருக்கு. ராமனுடைய பாதுகையை தன் முன்னாடி வச்சு சேவிச்சுட்டு இருக்க பரதனை பார்த்தார். வந்துட்டார் ராமன் அப்படின்ற விஷயத்தை தெரிவிக்கிறார் பரதனிடத்தில் ஹனுமான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த செய்தியை கேட்கறதுக்குத்தான் பெருமாளிடத்திலிருந்து இந்த ஒரு நிகை செய்தியை கேட்கறதுக்கு தான் காத்துருந்தேன். தேவரையும் இதை தெரிவித்தது பாக்கியம். எவ்வளவு வேணாலும் உனக்கு நான் தரலாம், என்ன பண்ணுவேன் பாருங்க. ஆஞ்சநேயருக்கு எல்லாருமே இதே விஷயத்தான் சொல்றான், நக்குருமி சதிருஷம் பிரியம் அப்படின்னு. ஆகாசமாக இந்த கடலை கடந்து வந்தேரே எவ்வளவு வேகமா வந்திருக்காரு. இது எனக்கு ஒன்றும் பெருசு இல்லை, நான் ஏற்கனவே லங்கைக்கு போயிருக்கேன், இப்போ நான் பரத்வாஜ ஆசிரமத்திலிருந்து அயோத்திக்கு வந்திருக்கேன், அவ்வளவுதான் விஷயம், ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆகையினால பெருமாள் பட்டாபிஷேகத்துக்காக இந்த லங்கையிலிருந்து அயோத்திக்கு கிளம்பி வரார். அந்த கிளம்பி வரக்கூடிய தூரமானது ஒரு மாட்டு குழம்பு எப்படி இருக்குமோ அத மாதிரி ஒரு சின்ன குழிய போல ஆயிடுத்தான் அந்த லங்கைக்கும் அயோத்திக்கும் இருக்கக்கூடிய தூரம். அதுதான் சுவாமி தேசிக்க நீங்க சாதிக்கிறார். நாளைக்கு பட்டாபிஷேகம், ராமனுடைய பட்டாபிஷேகத்தை பார்க்கலாம். பட்டாபிஷேகத்தோட யுத்தகாண்டம் பூர்த்தியாருது. இதோட இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன் தாசன்.